الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நேரான வழியை படித்து அதன்படி ஒழுகக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையில் பித்அத்துகள் ஏற்படுவதற்கான சில காரணங்களை சென்ற எமது உரையிலே அறிந்தோம். உண்மையில் இந்த பித்அத்துகளை மார்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே காட்டப்படாத நவீன வணக்க வழிபாடுகளை செய்கின்ற பொழுது நாங்கள் அதன் மூலம் பல பாவங்களை சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை அவைகளிலிருந்து புரிந்து கொண்டோம். அதே போன்று இன்னொரு காரணம்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் நாங்கள் போதுமை, அதாவது அதை திருப்திப்படாத ஒரு நிலைமையும் இந்த பித்அத்துகளை செய்வதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் நாவினால் சொல்லாவிட்டாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அல்லது செயல்படுத்திய அல்லது கூறிய இவைகள் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, எனவே நாங்கள் அதை விட அதிகமாக புதிய புதிய வணக்கங்களை செய்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு காரணத்தையும் உண்மையிலே இதன் நடைமுறையிலே இருந்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் அன்பார்ந்த சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கூட இப்படியான எண்ணங்கள் சில சஹாபாக்களுக்கு வருகிறது. சஹாபாக்களிலே சிலர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அவதானிக்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அல்லாஹ்விடத்திலே மிக அன்புக்குரியவர், இந்த உலகத்துக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர், எனவே அவர் ஒரு நபியாக இருக்கின்றார், எனவே அவருடைய வணக்கத்தை பொறுத்த மட்டில் அது அவருக்கு போதுமானதாக இருந்தாலும் கூட எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சில சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்திலே செல்கின்றார்கள். சில மனைவிமார்களிடத்திலே சென்று அவர்கள் விசாரிக்கின்றார்கள், என்ன கேட்கின்றார்கள், அதாவது நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருந்தன, எவ்வாறான வணக்கங்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே அங்கே அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் வணக்கம் செய்தார்கள், இவ்வாறு தான் குர்ஆன் ஓதுவார்கள், இவ்வாறு தான் இரவிலே வணக்கத்தை கழிப்பார்கள், இவ்வாறு தூங்குவார்கள், இவ்வாறு தொழுவார்கள், இப்படி பலவிதமான வணக்க வழிபாடுகளை அவர்களுக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள். இதனை அறிவதற்காக சென்ற இந்த சஹாபாக்கள் அவர்கள் சிந்தித்து பார்க்கின்றார்கள், என்ன இது, நபியுடைய அந்தஸ்துக்கு சரி, சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நாங்கள் இவ்வாறு சில சில வணக்கங்களை மாத்திரம் செய்துவிட்டால் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, ஏன் பாவம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக இருக்கின்ற அந்த உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வணக்கத்துக்கும் எங்களுடைய வணக்கத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி கருதி இவர்கள் என்ன செய்கின்றார்கள், இவர்கள் தங்களுடைய வணக்கங்களை அதிகப்படுத்துவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். இவர்கள் மோசமான ஒரு விடயத்தை கங்கணம் கட்டவில்லை, மோசமான ஒரு விடயத்தை சிந்திக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான மூன்று வணக்கங்களை தெரிவு செய்கின்றார்கள். அந்த மூன்று வணக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு முறைப்படி செய்வதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் மட்டுமல்ல உறுதி கொள்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள், அதிலே ஒரு மனிதர் சொல்கின்றார், அம்மா அன ஃபஇன்னி உஸல்லி லைல அபதன், சொல்கின்றார்கள், இனி நான் என்ன செய்யப் போகின்றேன் தெரியுமா, ஒரு மனிதர் ஒரு சஹாபி அவர் சொல்கிறார், இதற்கு பின்னால் காலாகாலம் ஒவ்வொரு நாள் இரவிலேயும் தொழுது கொண்டு மாத்திரம்தான் இருப்பேன், இரவாகிவிட்டால் காலை வரைக்கும் என்னுடைய வேலை என்ன, தொழுவது மாத்திரம்தான், நான் தூங்கப் போவதில்லை. என்ன செய்கின்றார், என்ன சிந்திக்கின்றார், தொழுவோம், இரவு முழுமையாக தொழுவோம் என்ற சிந்தனையை மேற்கொள்கின்றார். இது தவறா, வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இதிலே எந்த தவறும் இல்லை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எங்களுடைய சிந்தனைப்படும். இரண்டாவது நபர் அவர் என்ன சொல்கின்றார், அன அசூமு தஹ்ர வலா அஃத்திர், இதற்கு பின்னால் தினமும் நான் நோன்பு நோக்கப் போகிறேன், ஒரு நாளுமே நோன்பில்லாமல் இருக்க மாட்டேன், மாதத்திலே 30 தினங்களும் நோன்பு நோக்கப் போகின்றேன், இப்படியா என்ற காலத்தை கழிக்கப் போகிறேன் என்று இரண்டாவது நபர் அவர் சிந்திக்கிறார், அவர் உறுதி கொள்கின்றார். மேலான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் காலம் காலமாக நோன்பு நோற்றால் அதன் மூலம் அவன் நன்மையை பெற்றுக்கொள்வான் என்பதுதான் எங்களுடைய சிந்தனைக்குப்படும். மூன்றாவது நபர் என்ன சொல்கின்றார், அவர் சொல்கின்றார், ஆனா ஆத்ததுல் நிசா ஃபலா அத்ததவ்வஜு அபதா, நான் பெண்களை விட்டும் தவிர்ந்து இனிமேல் திருமணம் முடிக்கவே மாட்டேன். வாலிபர்கள் சகோதரர்களே, இவர்கள் மூன்று பேர்களும் வாலிபர்கள், இவர்களுடைய வாலிப வயதிலே இப்படியான ஒரு முடிவை செய்கின்றார்கள், இனிமேல் திருமணம் முடிக்க மாட்டேன். ஏன், திருமணம் முடித்து விட்டால் மனைவி என்று, பிள்ளைகள் என்று, தொழில் என்று, அது என்று, இதுவென்று எத்தனையோ பிரச்சனைகள் வந்துவிடும், எனக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக நான் என்ன செய்யப் போகிறேன், நான் திருமணம் முடிக்காமல் என்னுடைய வாழ்க்கையை கழிக்கப் போகிறேன். மூன்று பேர்களும் நல்ல விடயங்களைத்தான் சொல்கின்றார்கள். மூன்று பேர்களும் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வழியைத்தான் தேடுகிறார்கள். மூன்று பேரும் அதிகமான நன்மைகளை பெற்று அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையிலே தான் இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள், வந்து கேட்கின்றார்கள், அந்துமுல்லதீன குல்தும் கதா வகதா, நீங்கள் தானா இப்படி இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ்வுடைய வஹி அல்லாஹ் அறிவித்து கொடுக்கின்றான் நபி அவர்களுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் தான் பேசிக்கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் ஒரே வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருகிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு அதாவது அதிகமாக இந்த விஷயங்களை இந்த விடயங்களை கேட்டதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருகிறது. ஏன் கோபப்பட வேண்டும், ஏன் மூன்று பேர்களும் செய்த தவறு என்ன என்றாலும் ரசூலுல்லாஹ் கோபப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இன்னில் அஹ்ஷாக்கும் லில்லா வஅத்காக்கும் லஹு, நான் அல்லாஹ்வை மிக மிக பயப்படக்கூடியவன், நான் அல்லாஹ்வுக்கு உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவோடு நடக்கக்கூடிய ஒரு மனிதன். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கின்றார்கள், லாகின்னி அசூமு அஃத்திர், என்றால் நான் நோன்பு நோற்கின்றேன் சில நாட்கள், சில நாட்கள் நோன்பில்லாமல் இருக்கின்றேன். அதே போன்று சொல்கின்றார்கள், இரவிலே தூங்கவும் செய்கின்றேன், ஒரு பகுதி நித்திரையிலேயும் கழிக்கின்றேன், நான் பெண்களை மனமுடித்து பெண்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் ரகைப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், யார் என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடக்கின்றார்களோ, என்னுடைய வழிமுறையை புறக்கணித்து வாழ்கின்றாரோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் அங்கே கோபத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது மாத்திரமே எங்களுக்கு போதுமானது. வணக்கம் என்று முழு உலகத்திலேயும் நிறைவேற்றப்படக்கூடிய மூன்று வணக்கங்கள், அதிலே முக்கியமான இரண்டு வணக்கங்கள் தொழுகையும் நோன்பும். அது பித்அத்தென்றே சொல்ல முடியாத அளவுக்கு சமூகத்திலே, அதாவது ஹதீஸ்களின் மூலமாக எங்களுக்கு முழுமையாக அவைகளின் மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு வணக்கங்களாக இருந்தாலும் கூட, அவைகளை கூட நபி அவர்கள் காட்டிய முறைக்கு மாற்றமாக செய்கின்ற பொழுது நபி அவர்கள் எச்சரிக்கின்றார்கள், நபி அவர்கள் வேண்டாம் என்று தடுக்கின்றார்கள், நபி அவர்கள் தடை செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், என்னுடைய மார்க்கத்துக்கு உட்பட்டவன் அல்ல, என்னுடைய சுன்னாவை புறக்கணிக்கக்கூடியவன் அவன் உண்மைவாதி அல்ல என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவைகளை விட்டுவிட்டு பித்அத்களை உருவாக்கக்கூடிய, இன்று மார்க்கத்திலே இல்லாத, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையிலே இல்லாத புதிய புதிய விடயங்களை நாங்கள் ஆரம்பிப்போம் என்றால் எவ்வளவு பரிதாபமான, எவ்வளவு கவலைப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லா காட்டித்தந்த நோன்பாக இருந்தாலும் கூட அதை கூட ரசூலுல்லா எவ்வாறு செயல்படுத்தினார்களோ அவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை ரசூலுல்லா சொல்லி காட்டுகின்றார்கள். தொழுகையாக இருந்தாலும் சரி, அதை இரவு முழுக்க தொழுவது அது நபி வழி அல்ல என்று சொல்கின்றார்கள். சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும், உடம்புக்குரிய ஹக்குகள் இருக்கின்றன என்றெல்லாம் ரசூலுல்லா வேறு ஹதீஸ்களிலே சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், இது வணக்கமாக இருக்கக்கூடிய எந்த சந்தேகமுமே இல்லாத வணக்கங்களிலே கூட இப்படியான நிலைமையாக இருந்தால் ரசூலுல்லாவுடைய வழிகாட்டல் நூற்றுக்கு ஒரு வீதம் கூட இல்லாத இந்த மௌலிதுகள், இந்த ராத்துவுகள், இந்த அந்த வணக்கம் என்று சொல்லி இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றவைகளை பற்றி என்னென்று சொல்வது சகோதர சகோதரிகளே? ஏன் சிந்திக்க தவறிவிட்டோம்? ஏன் இவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்வதை கேளுங்கள். குல் ஹல் நுனபிக்கும் பில் அக்ஸரீனா அமாலா அல்லதீன லல்ல ஸாயிஹும் ஃபில் ஹயாத் துன்யா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்னா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே கேளுங்கள், ஹல் நுனபிக்கும் பில் அக்ஸரீனா அமாலா, அமல்களின் மூலமாக வணக்கங்களின் மூலமாக நஷ்டமடைந்தவர்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியை கேளுங்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன லல்ல ஸாயிஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்கள் தான் உலகத்திலே அவர்கள் செய்த வணக்கங்கள், உலகத்திலே செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாக்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்னா, அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் நல்ல நல்ல வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாவுக்கு நெருக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதிகமான வணக்கங்களின் மூலமாக அல்லாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி வைத்திருக்கின்றான். இந்த ஆயத்தின் தொடரிலே இது காஃபிர்களை பற்றித்தான் வந்தாலும் கூட நாங்கள் இந்த ஆரம்பத்துடைய ஆரம்ப பகுதி, இந்த ஆயத்துடைய ஆரம்ப பகுதியை எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் இதிலே படிப்பினை உள்ள வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை புரிய வேண்டும், உண்மையை புரிய வேண்டும். வணக்கங்களாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அவர்களுடைய அவர்கள் காட்டிய ஒரு வழிமுறையாக இருந்தாலும் கூட, ஒரு வணக்கமாக இருந்தாலும், ரசூலுல்லாவுடைய எந்த வழிமுறையை சரியான முறையில் நாங்கள் பின்பற்றுவோமோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கின்ற பொழுது புதிய புதிய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எந்த திக்ராக இருந்தாலும் சரி, எந்த சலவாத்து மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, எந்த திக்ரு மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, எந்த மீலாது விழாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடையாது, பாவம் மாத்திரம் தான் கிடைக்கப் போகிறது. எனவே இவைகளை விட்டும் தவிர்ந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக நாங்கள் வாழ்வதற்கு எப்பொழுது முயற்சி எடுக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தை பின்பற்றுவதற்கும் பிதத்தை தவிர்ந்து வாழ்வதற்கும் நல்லவர்கள் புரிவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.